வணக்கம், நான் ஐனார் பேசுகிறேங்க. ஔவையார் சொன்ன பாட்டு உங்களுக்கு புரியலன்னு கேட்டிருக்கீங்க. என்னங்க, நீங்கள் கேட்குற கேள்வியை கொஞ்சம் கவனிங்க. வரப்புயர நீர் உயர்ன்னு தான் ஔவையார் சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காங்க. ஆனால் கரையோர நீர் உயர்ன்னு சொல்லிங்க. ஏரி ஏரியில் ஏற்படுத்துறதுக்கு பேர் கரை. அது என்னென்னா, தண்ணி உள்வராமல் இருக்கிறதுக்காக, தடுக்கிறதுக்காகவும், தண்ணியை நிறுத்தி தடுப்பணையாகவும், தடுத்து அது ஒரு பக்கம் திருப்பி விடுறதுக்காக அமைக்கப்பட்டது ஒரு கரை தான் அந்த ஏரிக்கரைன்றது. அது வந்து வரப்பு இல்லைங்க. வரப்புக்கும் ஏரிக்கரைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. பள்ளமாக எடுத்து நம்ம மேட்டை அமைக்கிற ஒரு பக்கம் மட்டுமே அமைக்கிறோம், அதுக்கு பேர் கரை, ஏரிக்கரை. ஆனால் தடுப்பாக அதை வந்து அணைச்சிருப்பாங்க. தண்ணி உள்ளே வராமல், அல்லது ஊருக்கு உள்ளே வராமல், அல்லது நகரத்துக்குள்ளே வராமல் தடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். தடுத்து தண்ணியை வந்து ஒழுங்குபடுத்தி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஏரிக்கரை. ஆனால் வரப்புன்றது பூமியோட விளிம்புக்கு மேலே, அதாவது நம்மளோட நிலத்தை சுற்றி நாலு பக்கமும் அமைக்கிற ஒரு நாலு பக்கமும் உயரமாக 45 டிகிரிக்கு சரிவாக நாலு பக்கமும் இணையிற மாதிரி எடுக்கிற, பூமிக்கு வரம்புக்கு மேலே மண்ணை தூக்கி நிறுத்துறதுக்கு பேர் தாங்க வரப்பு. இந்த மாதிரி அமைக்கும்போது தான் அந்த நிலம் நீர் கட்டமைப்பாக மாறுகிறது, நீரை உற்பத்தி செய்யும் வரப்பாக மாறுகிறது. என்னையே ஔவையார் சொன்னது வரப்புயர நீர் உயரம் தான் சொல்லியிருக்காங்க, வந்து ஏரி கரை உயர நீர் உயரம்னு சொல்லலை. இந்த விஷயத்தை இந்த இடத்துல நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒன்று கேட்டிருக்கீங்க, எங்கள் ஊரில் ஏரிக்கு பக்கத்தில் போர் போட்டேன் தண்ணியே காணோம் அப்படின்னு. ஏங்க, ஏரி ஏரியில் முதல்ல தண்ணி இருக்கா? அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? அந்த நீங்கள் போர் போட்டதுக்கும் ஏரிக்கும் எவ்வளோ தூரம், எவ்வளோ ஆழம் போர் போட்டீங்க, அது எந்த வகையான மண், இது மாதிரியான விவரங்களை சொன்னால் தான் நம்ம வந்து அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். நீங்கள் மட்டும் மொட்டையாக ஏரிக்கு பக்கத்தில் போரை போட்டோம் தண்ணியை காணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான தெளிவான பதிலை கொடுக்க முடியாதுங்க. கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை கொடுங்க. கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் தெளிவாக பதில் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.